அத்திந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோ தகதிந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோ அத்திந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோ தகதிந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோ ஆடாத ஜவ்வாது மனாடிடும் பொம்மி ஆண்டவனத்தாலாட்டும் இசை கேளடி பொம்மி எம் பாட்டு வந்தார மனந்துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ணன் முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் பிடிச்சேன் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதீனுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதீனுந்தோம் திந்தாதீனுந்தோம் திந்தாதீனு வட்ட முட்டுகளை தட்ட தட்ட வந்ததம்மா நதி காத்து நதி காத்து மொட்டு மொட்டு மெல்ல மெல்ல மெட்டு மெட்டு கட்டுதம்மா சுதி பார்த்து சுதி பார்த்து ஆட வைக்கணும் பாட்டு சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு கேட்க வைக்கணும் பாட்டு நல்லா கேரங்க வைக்கணும் பாட்டு இந்த பாட்டு சத்தம் கேட்டு சுத்தும் பூமி எப்போதும் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதீனுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதீனுந்தோம் தொட்டில் கட்டி அம்மா சொல்லும் அறிதாரும் இசைதானே இசைதானே ஆணும் பெண்ணும் கட்டில் கட்டி ஆசமிட்டு கட்டுறதும் இசைதானே ஓ இசைதானே ஆறு மனமே ஆறு இங்க அனைத்தும் அறிந்ததாறு வைத்திறந்து பாரு அதில் இல்லாத சேரு ஆடையெல்லாம் தெரிஞ்ச எல்லாம் அறிஞ்சாடே இல்லையம்மா ஆடாத செவ்வாறு மன ஆடிடும் பொம்மி ஆண்டவன பாராட்டும் இசை கேளடி பொம்மி எம் பாட்டு வந்தாலே மனந்துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இட எங்கடி பொம்மி முக்கண்ணன் முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் பிடிச்சேன் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதீனுந்தோம் சகதிந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதீனுந்தோம்